உயிர் தெய்தாளே இனி வாழ்வேனோ இனிதாக தடுமாறாமல் தரை மோதாமல் இனி வீழ்வேனோ முழுதாக இது ஓரத்தில் பூத்தாளே என் பாவங்கள் நடக்கிறவரை நகர்கிற தரை அதன் மேல் தவிக்கிறேன் பீழும் விழுகிற தீரம் அதனால் திகைக்கிறேன் நகர்கிற தரை அதன் மேல் தவிக்கிறேன்.